ராதா ராதா நீ எங்கே கண்ணன் எங்கே நான் அங்கே ராதா ராதா நீ எங்கே கண்ணன் எங்கே நான் அங்கே எள்ளம் புதுவெள்ளம் வண்ணம் பொன் வண்ணம்